இங்கிருந்து முளைக்கிதிந்த காதல் தாவரம் என் உள்பு புகுந்து கிளை விரிக்க என்ன காரணம்? எங்கிருந்து முளைக்கிதிந்த காதல் தாவரம் என் உள்பு புகுந்து கிளை விரிக்க என்ன காரணம்? இரண்டு கண்கள் இருந்தும் உறங்க முடிவதில்லை, இரண்டு கால்கள் இருந்தும் மண்ணில் பதிவதில்லை. விட்டு விட்டு மழையடிக்க நனைவது என்ன? என்னை விட்டு விட்டு புவி விலகி சுழல்வது என்ன? இங்கிருந்து முளைக்கு தெரிந்த காத தாவரம் என் நூல் புகுந்து கிளை விரிக்க என்ன காரணம்? இரண்டு கண்கள் இருந்தும் முரண்ட முடிவதில்லை, இரண்டு கால்கள் இருந்தும் மண்ணில் பதிவதில்லை. விட்டு விட்டு மழையடிக்க நினைவது என்ன? என்னை விட்டு விட்டு புவியிலே சுழவது தொடங்கும் காதல் மறைந்து போகுமே. மனதை பார்த்து தொடங்கும் காதல் மறைந்தும் வாழுமே. சைவ காதல் சரிந்து போகும் ஒத்துக்கொள்ள என்றும், சைவ காதல் அழிவது இல்லை முத்தமையா. எனது காதல் உன்னை சேர கொஞ்சம் சம்மதி, ஏற்றுக்கொள்ள தயங்குவதாலே இல்லை நிம்மதி, இல்லை நிம்மதி. இங்கிருந்து முளைக்கு தெரிந்த காத தாவரம் என் உள் புகுந்து கிளை விரிக்க என்ன காரணம்? எனது செல்லமே பிறவி பயனை நானும் அடைய தயவு பண்ணடா. என்னை குழந்தை போல கையில் ஏந்தி கொடுமை செய்யடா. தயங்கிடாமல் என்னை தருவேன் கட்டி கொள்ளடி. நீ தழுவி போக தயக்கம் என்றால் குத்தி கொள்ளடி, குத்தி கொள்ளடி. இரண்டு கண்கள் இருந்தும் உறங்க முடிவதில்லை, இரண்டு கால்கள் இருந்தும் மண்ணில் பதிவதில்லை. விட்டு விட்டு மழையடிக்க நினைவது என்ன? என்னை விட்டு விட்டு புவி விலகி சொல்வது என்ன?